பாட்டுக்கு பாட்டெடுப்பே. எதிர் பாட்டு நான் படிப்பேன். இஷ்டம் போல துட்ட போடு, குத்த வச்சு பாட்ட கேளு. தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன அடிமூக்கி அற மூக்கம்மா, நாக்கு நீண்ட பொன்னம்மா, பொல்லப்பு வேணாமம்மா. நான் பாடி வரேன் பாட்டம்மா, என் பாட்டி பேரு பட்டம்மா, விட்டேன்னா தாங்காதம்மா. தன்னன்னா தன்னன்னா தன்னன்னா தன்னன்னா தன்னாரி தன்னாரி.